சக்திவேல் வணக்கம். உங்களுடைய பதிலை பார்த்தேன், நல்ல பதிவு. உண்மையில் நம்முடைய முன்னோர்களுடைய புரிதலும் செயல்களும் செயல்களுடைய முடிவு வரையில் அந்த முடிவுக்கு பின் வருகின்ற விளைவுகள் எல்லாவற்றையும் சிந்தித்தே அவங்க செஞ்சாங்க. சரிங்களா? இப்போ நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும், வேளாண்மையாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், மற்ற அறிவியல் கோட்பாடுகள் எல்லாம் கூட, நவீன உலகத்தினுடைய கோட்பாடுகள் எல்லாம் முடிவு வரையில் சிந்திக்கலை, பின்விளைவுகளை பற்றி சிந்திக்கலை. பின்விளைவுகளில் ஏற்படுகின்ற குற்றங்களை வந்து சரி செய்தலெல்லாம் அதில் இல்லை. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் செஞ்சது பின்விளைவுகள் எல்லாத்தையுமே சந்திச்சுது. அதில் எந்த இடத்துலையுமே, எந்த காலத்திலும், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய மூன்று காலங்களிலுமே குற்றம் இல்லாமல் செய்கின்ற செயல் வகைகளை தேர்ந்தெடுத்து அவர்கள் செய்தார்கள். அதுபோலவே எது கிடைத்த பொழுதும் அதை மனித இனத்தின் உயிர்களின் நன்மைக்காகவே அவர்கள் செய்தார்கள். வெயில் கிடைச்சப்பவும் சரி, தண்ணீர் கிடைச்சப்பவும் சரி, பனிமலைகள் கிடைச்சப்பவும் சரி, எரிமலைகள் கிடைச்சப்போதும் சரி, ஆழ்கடல்கள் இருந்தபோதும் சரி, மிக உயர்ந்த மலைமுகடுகள் இருந்தபோதும் சரி, வெள்ளக்காலம் இருந்தபோதும் சரி, வறட்சி காலம் இருந்தபோதும் சரி, எல்லாவற்றையுமே மிகச்சரியாக இயற்கையினுடைய பாதுகாப்புக்காகவும்